na na na ta na na na ta na na na na ta na na na na na na na na na na na na na na ta na na na ta na na na ta na na na na na na na na na na na na கண்ணித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துண்டுப்ப போல கிடுப்ப ஆட்டுரா இவ அங்கு பண ஓட்டத்தை காட்டி கடுப்பு ஏற்றுரா கண்ணித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துண்டுப்ப போல கிடுப்ப ஆட்டுரா இவ அங்கு பண ஓட்டத்தை காட்டி கடுப்பு ஏற்றுரா மச்சாப்பு போல சிரிச்சிட்டு போனா கிதாப்பு எல்லாம் மிச்சிட்டு போனா இந்த வப்பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த இவ முந்தானைய மோந்து நம்ம போம் பிடிச்சு நடந்த கண்ணிக்கிவு போன்னா கச்சரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிட்டுப்ப ஆட்டுரா இவ கழுப்பான உடட்ட காட்டி கடுப்பு ஏற்றுரா ஒரு மாசி கருவாடு பட்டம் போட்டு ஆடு இது மனதில் ரோடு கடிச்சா பசக்காத சீட்டு விடாமி குடிச்சா எப்போ வரும் கோலி சோடாமி இடிச்சா உசுறு போகும் தண்ணி லாரி நீ அடிச்சா போத வரும் படிச்சரி நீ சம்மதத்தை சொன்ன கண்ணித்தீவு பொன்னா கச்சரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுரா இவ கண்ணுப்பான உடட்ட காட்டி கடுப்ப ஏற்றுரா கண்ணித்தீவு பொன்னா கச்சரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிடுப்ப ஆட்டுரா இவ கழுப்பான உடட்ட காட்டி கடுப்பு ஏற்றுரா மத்தாப்பு போல சிரிச்சிட்டு போன கிச்சாப்பு எல்லாம் மிதிச்சிட்டு போன இந்த வப்பாட்டிய பார்த்து என் கொண்டாட்டிய மறந்த இவ முந்தானைய மோந்து நான் மோப்பம் பிடிச்சு நடந்த கண்ணித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிடுப்ப ஆட்டுரா இவ கண்ணு பல உடட்ட காட்டி கடுப்பு ஏற்றுரா கண்ணித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிடுப்ப ஆட்டுரா இவ கண்ணு பல உடட்ட காட்டி கடுப்பு ஏற்றுரா